என்ன படிச்ச? குளிச்சு சோப்பு தேய்ச்சுக்கோ. என்ன சோப்பு? என்ன சோப்பு? என்ன வாசன சோப்பு? அப்புறம் என்ன தேய்ச்சுக்கணும்? அப்ப தொடம்ப எது துடைச்சுக்கணும்? எதனால துடைச்சுக்கணும்? எதனால துடைச்சுக்கணும்? துண்டு. அப்புறம் என்னத்தை போட்டு துடைச்சுக்கணும்? அப்புறம் ஸ்கூலுக்கு போமா? எந்த ஸ்கூல்? சிஷ்யா. எதுல போகணும்? ஜிமிக்கு போட்டு சட்டை. கழுத்துக்கு என்ன போட்டுக்கணும்? எங்க இருக்கு முத்துமல்லி? எங்க வாங்கணும் உனக்கு? எங்க காட்டு முத்துமல்லி காட்டு. பாபு நீ ராஜமா உள்ள நானும் கதையா இருக்கேன்.